செல்வம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒன்றும் நம்முடைய முன்னோர்கள் எதை செஞ்சுருந்தாங்களோ, அதாவது முன்னோர்கள்னால் பழமையானவர்கள்னு இல்லை, உலகத்துக்கே முன்னோடிகள்னு பேர். இவங்க தான் ஒரு இந்த அறிவியலில் இவங்க தான் முன்னோடினா அதில் அவங்க தான் எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள்னா ஒரு வகையில் வந்து பழமையானவர்கள். உங்களுடைய முன்னோர்கள் யாரும் உங்கள் அப்பா பாட்டா யார் தாத்தா யாருன்னு கேட்போம், அப்படி தான் அப்படி தான் நினப்பு. ஆனால் அறிவியல்லையே அவங்க முன்னோடிகள், வாழ்க்கை தரத்தில் முன்னோடிகள், இயற்கையை காப்பாற்றுறதுல முன்னோடிகள். நான் நேற்று பேசும்போது பேசியிருந்தேன், அதாவது எல்லோரும் விவசாயம் செஞ்சாங்க, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு செஞ்சாங்க. அவங்க வந்து தனக்கு மட்டும் செய்யலை, தன் குடும்பத்துக்கு மட்டும் செய்யலை, தன் மொழிக்கு மட்டும் செய்யலை, எல்லா மதத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானவன், உழவனுங்கிறவன், எல்லாருக்காகவும் தான் உணவு உற்பத்தி பண்ணுறான். ஆனால் தமிழ் உழவன் மட்டும் பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்காகவும் உற்பத்தி பண்ணான். அதனால தான் அவன் தான் நீரையே நிறுத்தினான். அதுக்காக தான் மருதங்கிறவனை பிரித்தான். சரியா, அவன் நிறுத்தின நீரால் தான் மழையே பொழிஞ்சுது. வானத்திலிருந்து மழையை இறக்குமதி செய்கின்ற அறிவியலை தெரிந்த ஒரே ஒரு அறிஞனாக தமிழ் உழவன் மட்டுமே இருந்தான். அதற்காக தான் அவன் நெல்லுங்கிறதையே கண்டுபிடிச்சான். அந்த நீர், அந்த வானத்திலிருந்து இறங்கிய நீரால் தான் பச்சை புல் கூட பூமியிலேருந்து தலையை வெளியே காட்டுச்சு. அந்த நீர் இல்லைன்னா காட்டாதுன்னு திருவள்ளுவர் எழுதுவான். விசும்பின் துளி வீழின் நல்லால் பசும்புல் தலை காண்பதறிது. பச்சை புல் கூட மூக்க வெளியில் நீட்டாதுங்கிற அந்த துளி வந்து விடலன்னா. சரி, அதே மாதிரி எல்லா உயிர்களுக்குமாக நீரை உற்பத்தி பண்ணான். உலகத்தில் உள்ள எல்லா உழவர்களும் அவங்கவுங்க நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமா உணவு உற்பத்தி பண்ணாங்க. உழவன் எல்லா உயிர்களுக்குமாக நீரையே உற்பத்தி செய்தான், பூமிக்கே நீரை உற்பத்தி செய்தான். கடல் மட்டத்தை தாழ்த்தினான், நிலமட்டத்தை உயர்த்தினான், நீரை பூமிக்குள்ளே இறக்கினான். பூமியினுடைய வெப்பத்தை 10 மாதங்கள் சூரியனும் பூமியும் பூமியின் உள்ளிருந்து எழும்புகின்ற வெப்பத்தையும் சூரியன் வீசி வீசி கொளுத்திய அந்த வெப்பத்தையும் 2 மாதங்கள் பெய்த நீரை கொண்டு கடத்தினான். பூமி தாயின் தாகத்தை தீர்த்தான். சூரியனால் அடுத்து வரும் கோடை காலத்தில் சூரியன் விரும்புகின்ற வரையில் சூரியனை உறிஞ்சு கொள்ள அனுமதி கொடுத்தான். பூமிக்கே நீரை வார்த்தான், உயிர்களுக்கெல்லாம் நீரை வார்த்தான். எல்லா உயிர்களுக்கும் வேண்டியதை கொடுத்து விட்டு பிறகு தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டான். அதனால தான் எழுது நான் திருவள்ளுவன், பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஒரு உயிர் இல்லை, எல்லா உயிரையும் பெருமைப்படுத்துறது, எல்லா உயிருக்கும் உணவளிக்கிறது. பகுத்து உண்டு, தனக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிறது, அதே சமயம் எல்லாருக்கும் போட்டுட்டு தனக்கு எடுத்துக்கிறது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நூல்கள்னு அறிஞர்கள்னு எவன் எழுதியிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நூல்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் மிக உயர்வானது என்னென்னா, எல்லா உயிருக்கும் உணவு அளிச்சுட்டு தான் எடுத்துக்கிறது தான். எல்லா உயிருக்கும் உணவாக இருக்கிறதும் தண்ணீர் தான். எல்லா உயிருக்கும் வேண்டிய உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு மூலப்பொருளாக இருக்கிறதும் தண்ணீர் தான். அந்த தண்ணீரை உருவாக்குற ஒரு வேளாண்மை தான் தமிழர் வேளாண்மை, அதுதான் மருதம். சரியா, அதை தான் நம்ம வந்து பெருமையாக நினைக்கிறோம். இது அது வந்து நம்முடைய இந்த மொழியில் இருந்தவங்களுடைய சிறப்பு, இந்த மொழியில் இந்த மண்ணில் வாழ்ந்தவங்களுடைய சிறப்பு. இது ஏன்னா இந்த மொழியில் மட்டும்தான் அந்த வாய்ப்பே இருக்குது. உதாரணமாக பாலைவனத்தில் நீரை உள்ளே செலுத்த முடியாது, நீரை உற்பத்தி பண்ண முடியாது, அங்கே மனிதர்களே வாழ தகுதியற்ற இடமா இருந்தது. அது மாதிரி பனிப்பிரதேசங்களில் மிகப்பெரும் அவளுடைய நீராவியை உண்டு பண்ண முடியாது, அங்கே வெப்பம் போதாது. கடல்கள் இயற்கையாகவே பூமிக்கு மேலே நீர் உள்ள அமைப்பாக இருக்குது. சூரியனால் அவ்வளவு வேகமாக சூரியனுடைய வெப்பத்தையும் பூமியோடைய வெப்பத்தையும் துணையை கொண்டு அங்கே மிகப்பெரும் அளவில் நீராவி கூட்டங்களை உற்பத்தி பண்ண முடியாது. மழையில் நீரே தேங்காது, மழையில் வந்து வெப்பம் அதிகமாக தாக்காது. அதனால்